श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. इदपर्यन्तम् ஆத்மஸ்வரூபமிருக்கு, அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய விசேஷங்கள் எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்க. இது ஆத்மஸ்வரூபம்ன்றது ஞானஸ்வரூபம், அதற்கு ஞானம் தர்மபூத ஞானம் உண்டு, அதே மாதிரி பிரத்யக்தம்னு ஒண்ணு உண்டு. அது என்ன பண்ணணும்னாக்க நமக்கு இதை கொடுக்கும், ஸ்வயம்பிரகாசமாக எப்பொழுதும் பிரகாசிக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நமக்கு எப்படி எப்படி எல்லாம் சொல்லணுமோ அது சாச்சுட்டே இருக்கு. இது கூட எப்படி அப்படின்னாக்க, இந்த அகமர்த்தம் இருக்குதே, அகமர்த்தம்ன்றது என்னது அப்படின்றத பத்தியே நமக்கு சொல்லி முடிச்சே இருக்கு. ஆக தேகம், இந்திரியங்கள், மனசு, புத்தி இவைகளை பிராணன், இவைகளை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா. அவனுக்கு ஸ்வயம் பிரகாசம் உண்டு, பிரத்யக்தம் உண்டு, ஞானமும் இருக்கு, தர்மபூத ஞானம். அவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கு, அது பராதீனமா இருக்குது. அது மட்டும் இல்லாம கர்த்தத்துவம் இருக்குன்னு சொன்னாக்க அவனுக்கு பிரயத்தனம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு பிரயத்தனமா அவனுக்கு இருக்கு. இத எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாரு. இனிமே இப்ப இந்த ஜீவஸ்வரூபத்தை நாம விளக்கி சொன்ன உண்மை. ஆனா இப்ப என்ன கேள்வி கேட்கிறான், ஜீவஸ்வரூபம் இருக்கலாம், இது இருக்கா, ஜீவ பேதம் இருக்கா? ஜீவ பேதம்ன்றது எப்படிப்பட்டது? ஏன்னா ஜீவ நானாத்துவம் ஒத்துக்கணுமா அல்லது ஏகஜீவவாதம் சரியா அல்லது பிரம்ம வேற ஜீவன் வேற, பிரம்ம வேற ஜீவன் வேற எப்படி சொல்லணுமா? இத மாதிரி இல்லாம சந்தேகம் ஆகுது. அதுல எத்தனையோ மதங்கள் இருக்கு. நம்ம சித்தாந்தம் அது மாதிரி நையாயிக்கால், மீமாம்சக்கால், சாங்கியா அது மாதிரி துவைதிகள் இவையெல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க ஜீவ பேதத்தை அங்கீகரிக்கிறார், ஜீவ பேதத்தை அங்கீகரிக்கிறார். ஏன் ஜீவ பேதத்தை அங்கீகரிக்கிறா அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து மீமாம்சகன் என்ன சொல்லுவான், யாகம் பண்ணோம், யாகம் பண்ணா சொர்க்கம் போலாம் அப்படின்றோம். அப்போ யாகத்தை அனுஷ்டிக்கிறவன் ஒத்தன், அவனும் சொர்க்கத்தை அடையிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப யாகத்தை அனுஷ்டிக்காதவர்கள் எத்தனை பேர் இருப்பா? ஜீவன் ஒத்தந்தான் அப்படின்லாம் சொல்லிட்டான்க்க. அதனால என்ன பண்ண, ஈஸ்வரனே வேணான்ற, ஈஸ்வரனே வேண்டாம், வெறும் ஜீவன் வண்டியே யாகம் பண்றான், அவனுக்கு சொர்க்கத்தை அடைகிறான், சொர்க்கம்தான் முக்கியமான பலன், அதனால அதுவே சரி, அதுவே போரும் அப்படின்ற அளவுக்கு மீமாம்சகன் போறா. சாங்கியாலோ ஞானம்தான் ஆத்மாவே, ஆனால் அந்த ஆத்மாவுக்கு கர்த்திருத்தமே கிடையாது, போக்திருத்தம் தான் உண்டு அதுக்கு. ஆனால் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால ஒவ்வொருத்தருக்கும் விசித்திரமான போக்கியங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிறதுனால நம்ம அதை அனுபவிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டோ அவருடைய பட்சமா இருக்கு சாங்கியா. அதனால ஜீவ நானாத்துவத்தை அவாடு ஒத்துருக்கா, அதனால நெய்யாயிக்கணும் ஜீவ நானாத்துவம் ஒத்துருக்கா பல ஜீவன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யாயிக்கான ஒத்துருக்காது. ஆனால் யாதவ பிரகாஷன், பாஸ்கரர், சங்கராச்சாரியன் இவெல்லாம் அதை ஒத்துக்கல. ஏன்னாக்க பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு, அந்த பிரம்மமே ஏதோ சில காரணங்கள்னால ஜீவ ஜீவனா ஏறிட்டுக்கிறது, ஜீவனா மாறிடுறது அப்படின்னு அவ சொல்ற. அந்த பட்சத்தெல்லாம் இப்ப கண்டனம் பண்ணணும். கண்டனம் பண்றத கூட தன்னுடைய பட்சத்தை சாதிச்சிருந்தே அவ அவருடைய பட்சத்தை கண்டிக்கணும். இதுல பாஸ்கர வேதாந்தி சொல்லும் பொழுது ஔபாதிகமான பேதவாதம், ஜீவ பேதம், சுவாபாவிகமா ஜீவனுடைய பேதம் கிடையாது, ஔபாதிகமாகத்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற. அதுக்கு உதாரணம் சொல்ற, ஒரு 10 பாத்திரங்கள்ல ஜலம் இருக்கு, 10 பாத்திரங்கள்ல ஜலம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு சூரியன் 10 பாத்திரங்கள்லயும் பிரதிபலிக்காது. உண்மையிலேயே இருக்கிற சூரியன் ஒண்ணுதான், ஒரு சூரியனா இருந்தா கூட 10 பாத்திரங்கள்ல ஜலம் இருக்கிறதுனால 10 சூரியனாக நமக்கு தெரியும். இப்ப உபாதி எது அப்படின்னா 10 பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஜலம் தான் உபாதியா இருக்கு. அந்த உபாதியை கொண்டுதான் பல சூரியன்கள் அப்படின்னு நாம் சொல்றோம். அதே மாதிரிதான் இது கடம், இது மடம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆகாஷம்ன்றது வெற்றிடம், ஆகாசமோ வியாபிச்சிருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது கடத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம், இது கிரகத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம், இது மடத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம். எம்பெருமானார் ஏற்கனவே சொல்றோம், ஊசி இருக்கே ஊசியினுடைய துளை ரந்திரம், அதுல இருக்கக்கூடிய ரந்திரம் கூட ஒரு ஆகாசம், சூச்சி ஆகாசம் அப்படிங்கிற எம்பெருமானார். ஆகையினால இந்த மாதிரி இந்த ஒரே ஆகாசம் தான், அது பலவிதமான உபாதியினால், கடத்துல இருக்கிறதுனால கடாகாசம் பேரு, கிரகத்துல இருக்கிறதுனால கிரகாகாசம் பேரு, இந்த மாதிரி பின்னமா இருக்கு. அது மாதிரிதான் பரமாத்மா கூட சத்தியமாகிற உண்மையா இருக்கக்கூடிய அவித்யை அப்படிங்கிற ஒரு உபாதி, அந்த உபாதி சம்பந்த வசாத்து பின்னமா தெரியுது. அந்த உபாதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், பரமாத்மான்றது சித்திச்சு விடுறது, பரமாத்மா மட்டும்தான் உண்மை. ஏன்னா இப்ப கடம், கடத்துல ஒரு ஆகாஷம் வெட்டிடும், அந்த கடம் உடஞ்சி போயிடுச்சுனாக்க உடனே அதுல கடாகாசன்றது போயிடுச்சு, மகாகாசம் ஆயிடுறது, பெரிய ஆகாசம் மகாகாசம் அப்படின்னு ஆயிடுறது இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுறது. அதனால ஒரு ஐக்கியம் வந்துடுறது, ஒரு ஆகாசம் மகாகாசம் அது வியாபிச்சிருக்கு, கடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் கடாகாசம் சொல்றோம், அந்த கடம் நாசமா போயிடுச்சுன்னா கடம் தானே உபாதி, அது நாசமா போயிடுச்சுனாக்க அப்ப என்ன ஆகிறது, இந்த கடாகாசமும் மகாகாசமும் ஒண்ணு ஆகும், அதுதான் சுவாபாவிகம், மீதெல்லாம் ஔபாதிகம் தான். ஆகையினால ஜீவன் பிரம்மன் பிரம்மம் இதுக்கெல்லாம் பேதமானது ஔபாதிகமா இருக்கு, அவயவம் தான் சுவாபாவிகம். அதனால இந்த ஜீவன் பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா அவருடைய ஐக்கியம் இருக்கு பாருங்க, அதுதான் மோக்ஷம், அதுதான் மோக்ஷம். அதே சம்சாரம்ங்கிறது ஔபாதிகமா இருந்தது. அதனாலதான் இப்ப நீங்க கடம்னா கடாகாசம், மடாகாசம், கிரகாகாசம், சூச்சி ஆகாசம் சொன்னாக்க இதெல்லாம் பல விதமா இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரிதான் ஜீவாத்மாக்களும் பல விதமா இருக்கு, அநேகமா இருக்கு. ஜீவன் அநேகம் அப்படின்னு சொல்றது கூட என்னது, இந்த உபாதியினால்தான். அதனால அந்த பேதம் கூட ஔபாதிகம் தான், அது அபேதம் தான், இது சுவாபாவிகமா உண்மையா இருக்கு. ஆக உபாதியா இருக்கக்கூடிய அச்சேதனம், அச்சேதனம் பிரம்மணம் பிரம்மம், இது ரெண்டுத்துக்கும் பேதமோ அபேதமோ ரெண்டும் சுவாபாவிகமா இருக்கு, ரெண்டும் சுவாபாவிகமா இருக்கு. ஏன்னா உபாதி விஷாத், உபாதி விஷாத்து அப்படி இருக்கிறது. அதனால நீங்க ஆத்மான்னு சொன்னா என்ன சொல்றீங்க, நீங்க ஆத்மான்னு சொன்னாக்க சார்வாக்கம் சொல்லுவோம், ஆத்மா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சரீரம் இந்திரியம் மனசு புத்தி அதற்காக வேறுபட்ட ஆத்மா ஒன்று கிடையவே கிடையாது, இவைகளுடைய சேர்க்கை தான் ஆத்மா அப்படின்னு சார்வாக்கம் சொல்லுவோம் லோகாயத்துக்கு. அவனுக்கு இந்த உடம்பே ஆத்மா, தேகாத்மவாதிகள் ஏற்கனவே கண்ணனம் பண்ணிட்டோம். அதே ஆத்மா மாத்தியமிகள் தான் இருக்க பாருங்க, ஆத்மாவையே ஒத்துக்கலாம், எல்லாம் சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்தும் சூன்யமா இருக்குது, எல்லாம் துச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாத்தியவிகள் என்ன சொல்றாங்க, மாத்தியவிக பௌத்தன் ஆத்மாவே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதே வைபாலிகனோ சௌத்ராந்திகனோ யோகாச்சாரமோ விஜயானமே ஆத்மாவா இருக்கட்டுமே அந்த மாதிரி அவா சொல்லிட்டு போறா, அதுவும் கணிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவா. இத மாதிரி பௌத்தா அவா ஒரு மாதிரி சொல்றான், அகமத்தன்றதையே ஒத்துக்கல. ஆனா இவா வந்து என்ன பண்றான்னாக்கா, ஜீவனை ஒத்துண்டு ஈஸ்வரனையும் ஒத்துக்க மாட்டேன்ற அவன். அதுதான் சுவாரஸ்யம். அத்வைதிக அதாவது பௌத்தா என்ன பண்றா, மாத்தியமிகளை தவிர்த்து மீதி மூணு பௌத்தன், சௌத்ராந்திகன், வைபாஷிகன், யோகாச்சாரம், இவா என்ன பண்ணா, ஜீவனை ஒத்துண்டா, அது விஞ்ஞானம்னு சொன்னான், க்ஷணிகம்னு சொல்லிட்டான். ஆனால் பகவான் ஒதுக்க மாட்டேன்ட்டாவ. ஆனா இவா இருக்கா பாருங்க, அத்வைதிகள், பக்தராள், யாவ பிரகாஷால், இவாள மாதிரி இருக்காளே, இவாள்னா என்ன பண்ணிட்டான்னாக்கா, ஈஸ்வரன் ஒத்துட்டா, பரமா பிரம்மத்தை ஒத்துட்டு, இந்த ஜீவன்றது ஒரு கற்பிதம் உபாதி கதம் அத மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய உதாரணம் தான் எல்லாமே. இப்போ அவித்யா கல்பிதம் சொப்ன, சொப்னத்துல எத்தனையோ நமக்கு வருது, அத மாதிரி கல்பிதம்னுட்டு சங்கராச்சாரியருடைய பட்சம் எல்லாம் இருக்குது. அது ஒரு மாதிரி. அதே பாஸ்கராட என்ன சொல்ற, உபாதியினால வருது அப்படின்றதுக்கு இந்த கடாகாசம் மடராகாசம் அது மாதிரி அவ சொல்லிட்டு போயிட்டா உபாதிய. அதே யாதவ பிரகாஷம்லாம் சமுத்திர பேணதரங்க நியாயம் அப்படின்னு அவ ஒத்துட்டு இருக்கா. சமுத்திர பேணதரங்க நியாயம்னாக்கா சமுத்திரம் இருக்கு, அதுல அலை இருக்கு, அதுல குமிழ் இருக்கு, இப்படி நுரை இருக்கு, இதெல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தா கூட எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்னு வரதும் இல்லையோ, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சமுத்திரம்னு பேரு, அதனால இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவ சொல்லுவான். மொத்தத்துல அவன் ஈஸ்வரன் ஒத்துண்டான் பிரம்மத்தை. ஆனால் ஜீவாத்மான்றது கல்பிதம் அப்படின்றான். அதுல கூட பல சரீரங்களையும் உடைய ஒரு ஜீவன் அப்படின்னு ஒரு பட்சம் ஒத்துட்டு இருக்காப்பா. ஒரே அதாவது ஆத்மாதான், பரமாத்மா வேண்டிதான் இருக்கு, அந்த பரமாத்மா பல ஜீவன்களாக மாறுகிறது அப்படின்னு ஒரு பட்சம். இன்னொன்னு பரமாத்மா வேற ஜீவன் வேற, ஒரே ஜீவனே பல சரீரங்களை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொரு பட்சம் அது. அல்லது ஒரு சரீரத்தை வச்சுட்டு பல ஜீவன்கள் இருக்கா அப்படின்னுட்டு, அல்லது ஒரு சரீரம் ஒரு ஜீவன் தான், ஆனால் எந்த சரீரம் உண்மை எந்த ஜீவன் உண்மை அப்படின்னு தெரியாது. இத மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் நிறைய இடத்துல கண்டனம் பண்றா எம்பெருமானார் வந்து ஆரம்ப நாதிகரணத்துல அதை கண்டனம் பண்றக்க, யாதவ பிரகாஷம், வேதா வேதவாதியான இந்த பாஸ்கர வேதாந்தி, அதுக்கப்புறம் சங்கராச்சாரியம், இவர்களுடைய கண்டன மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்றக்கார் ஆரம்ப நாதிகரணத்துல. ஆக இந்த மாதிரி பல விசித்திரமான வாதங்கள் எல்லாம் இருக்கு. அந்த வாதங்கள்லாம் எதனால வந்தது அப்படின்னா, ஜீவ ஈஸ்வர பேதம் எப்படிப்பட்டது அப்படின்றதுன்னுதான் ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை. இது காரணம் என்னன்னா, ஸ்ருதியானது எல்லாத்தையும் விடுபடுத்து, வேதத்தையும் சொல்றது அவேதத்தையும் சொல்றது, அந்தரியாத்தையும் சொல்றது குருவானுக்கு, சரீராத்ம பாவத்தையும் சொல்றது ரெண்டுத்துக்கும், எல்லாத்தையும் கொண்டு நாம வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும். அதனால நம்மளுடைய சித்தாந்தம் என்ன, அவ என்ன சொல்றா, நம்ம சொல்றதை வச்சுட்டு அவளை கண்ணம் பண்றது, இது மாதிரி எல்லாம் சாதிக்க போறேன். இப்போ அவர் என்ன சொல்ற, ஜீவன் பரஸ்பரம் பின்னாலதான் இருக்கா, பரஸ்பரம் வேறுபாடு இருக்கு. நேற்றுதான் நேத்தியோ தான் நேத்தியோ பண்ணி அந்த பண்ணிட்டு இருந்தேன், அப்ப சொன்னேன் ஏதோ கேட்டா, அது சொல்லும் பொழுது திருக்கட்சி நம்பிகள் கிட்ட எம்பெருமானார் ஆறு கேள்வி கேட்டனு பிறகு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தேவ பிரமாணம் சாதிக்கிறேன், அகமேவ பரம்பிரம்ம தரிசனம் பேதையத்த உபாயஸ்து பிரபத்தி அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், தேகாவதானே முக்தி பூர்ணாதி சமாசிரியா அப்படின்னு சொல்லிட்டேன். அது தரிசனம் வேதையை வச்சே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆலயவ படம் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேதம் தானே தெரியுது, எம்பெருமான் பர தத்துவம்னா நாம எல்லாருமே அவர தத்துவமா இருக்கோம் அப்படின்னு சிந்திச்சுட்டு நாம் பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிரபத்தினாக்க பிரபத்தவ்யன் அவன் பிரபன்னன் ஜீவன், அதாவது சரணாகதனா சரண்யனா இருக்கிறது பகவான், சரண்யனா இருக்கிறவன் பகவான். நாம் என்ன பண்றோம்னாக்க சரணாகதாலா இருப்போம், அதுலயும் பேதம் தெரியுது. எத்தனை இருக்குது? ஆகவே இத மாதிரி நிறைய பேதங்கள்லாம் இருக்குது. ஆகையினால ஜீவாத்மாக்கள்லாம் சுவாபாவிகமாவே பின்னால் பரஸ்பரம் வேறுபட்டவர்கள், அவளுக்குள்ள பேதம் இருக்குது. இன்னொன்னு ஒரு விஷயம், ஜீவன் ஈஸ்வரன் இவாளுக்கும் பேதம் இருக்கு, பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு இருக்கு, ஜீவன்களுக்குள்ளேயும் வேறுபாடு இருக்கு. இதனுடையே இருக்குன்னு இல்ல, ஜீவன்களுக்கு மாத்திரம் பேதம் இருக்குன்னு இல்ல, எம்பெருமானுக்கு நமக்கும் பேதம், நமக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் பேதம், ஜீவன்களுக்குள்ள பரஸ்பரம் பேதம் இருக்கு. அந்த மாதிரி அசேதனத்துக்கும் நமக்கும் பேதம் இருக்குது. போக்தா போக்யம் பிரேரிதான அமிர்தத்தமேதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கிறதுனால போக்தா போக்யம் பிரேரிதா, எத்தனை பேதம்? போக்தான்றதுனால ஜீவனையும், போக்கியம்ன்றதுனால அச்சேதனத்தையும், பிரேரிதா அப்படின்றதுனால சர்வ சரீரியா இருக்கக்கூடிய எம்பெருமானையும் பிரிச்சு தனியா சொல்றது. அது மாதிரி பிரதகாத்மானம் பிரேரிதாஞ்ச மத்வா அப்படின்னு இருக்கு, பிரதகாத்மானம் அப்படின்னு இருக்கு. இத மாதிரி பேதங்கள்லாம் சுவாபாவிகமாவே இருக்கே, அதனால இந்த இதுதான் சரியான சித்தம் சித்தாந்தம். ஆக ஒவ்வொரு சரீரம் ஒவ்வொரு சரீரத்திலையும் இந்திரியங்கள், ஒவ்வொரு இந்திரியங்கள்லையும் புரோஷ்டி வேற எல்லாம் இப்ப சொல்றேன். அதனால எத்தனை பேதம் இருக்கு? இத்தனை பேதம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால இது சாமான்யமான விஷயம் இல்லை, இது பேதம் தான் தரிசனம். இது அது காரணம் என்ன அப்படின்னாக்க ஞான வேற வேறையா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஞான வேற வேறையா இருக்கு. இது முக்கியமானது, ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறையா இருக்கு. அந்த மாதிரி ஸ்மரண ஸ்மிருதி இருக்குது, ஞாபகம்ன்றது, அதுவும் வேற வேறையா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே பண்டிதர், ஒரே பண்டிதர் வந்து பாடம் சொன்னா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் ஒவ்வொரு விதமா தானே இருக்குது. ஞாபக சக்தி எல்லாருக்கும் ஒன்னா வருதா? எல்லாருக்கும் ஞாபக சக்தி ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒருத்தர் கேட்ட உடனேயே அழக்கால மனசுல திருடம் பண்ணி வச்சுருக்காரு, ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்றேன், அவரால் அது முடியறது. ஐயா சுவாமி காலக்ஷேபம் தாய்த்தான், என்ன சார் சுவாமி, உலகப்பேட்டு சுவாமி, இந்த மாதிரி எட்டு பேர் ஒன்னா கலட்சேபம் பண்ணிருக்கா, இன்னைக்கு காத்தாலும் கலட்சேபம் ஆயிடும். 7 மணிக்கு ஆரம்பிச்சாக்க 11:12 கலட்சேபம் சாட்சியாகணும் சுவாமி, அதுக்கப்புறம் தான் மத்தியான சாமதி வந்து வெளியாகும். அது அத்தனையும் அன்னைக்கு சாயங்காலம் அல்லது ராத்திரி வேலையில என்ன சார் சுவாமி, சுவாமி என்ன சாய்த்தேரோ அப்படியே சிந்தனை பண்ணுவேன், அப்படியே சாய்த்தேனா சுவாமி சாய்ச்சதுல ஒரு பதம் கூட விட்டு போகணும். ஏகசந்த கிராஜியா அனைத்தையும் கடிச்சுண்டு அவ்வளவு அழகா சுவாமி தாதி பேரா என்ன சுவாமி, இத வரதாச்சார சுவாமி தான் அடையன்ட்டு கொண்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஞாபகம் சில பேருக்கு, சில பேருக்கு சுவாமி அந்த சமயத்தை கேட்டுட்டு அந்த சமயத்தையும் மறந்து இருப்பா, ஒரு காதால வாங்கிட்டு காதால விட்டுருவான்றாலே அத மாதிரி இது. அதனால இந்த ஸ்மரணம் அதுவும் பேதமா இருக்கு. அது மாதிரி இச்சை, ஒவ்வொருத்தருக்கும் ஆசை வேற வேறமா இருக்கு. ஆசை ஒருத்தருக்கு காலம் தான் பிடிச்சிருக்குது, இன்னொருத்தருக்கு திசைப்பு தான் பிடிக்கிறது, இன்னொருத்தருக்கு உப்பு பிடிக்காம என்ன சேர்ந்துருக்கணும், இதுவரை ஆகாரத்துல உண்டி. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசையும் வஸ்திரங்கள்ல ஆகட்டும், வீடுகள்ல ஆகட்டும், எந்த எந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆசைங்கிறது ஒருத்தருக்குத்தர் வேறுபாடாதான் இருக்கு, வேறுபட்டுதான் இருக்கு. அதே மாதிரி சுகம் துக்கம், இந்த சுகம் துக்கம் கோபம் தாபங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. சில பேர் யாரு என்ன சொன்னாலும் கோபமே வராது, அந்த மாதிரி இருப்ப சில பேர் இருக்கா. இன்னும் சில பேருக்கு உடனே இப்படி கோபம் வந்துடும், சில பேர் கடுகா இருக்கான், மிளகா இருக்கான், கடுகு அந்த என்ன காய்ச்சல் கடுகு போடப்படும் பொறிஞ்சு விட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கோபம் வந்து. இத மாதிரி பேதம் இருக்கா இல்லையா, எல்லாம் ஞானத்தினுடைய நிலைகள் தான் சொல்றோம். ஆக இதனால ஒவ்வொரு சரீரத்துக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஏத்த மாதிரி நேதமா இருக்கு, எல்லாருக்கும் நேதமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிதான். இப்போ ஜீவன் உபாதியினால ஜீவனை ஒரே ஜீவன் தான் அப்படின்னு சொல்லணும் நீங்க, அல்லது பரமாத்மா தான் ஜீவனா இருக்கான்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்க என்ன இடம் தெரியும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோபம் வரணும். ஒருத்தன் கோபம் வரத்தே இன்னொருத்தன் கோபம் வரணும், ஒருத்தனை சிரிப்பு வரத்தே இன்னொருத்தன் சிரிக்கணும், அல்லது ஒருத்தனுக்கு என்ன இச்சையோ அதே இச்சை இன்னொருத்தருக்கும் வரணும். ஆனால் அத மாதிரி லோகத்துல இல்லையே, பேதம் தெரியறது வியவஸ்திதமா இருக்கு. அதனால விலட்சணமான வேறுபட்டுதான் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க எத்தனை வேணாலும் காரணம் சொல்லுங்க, ஆனால் வேறுபட்டு இருக்கிறதுன்றது உண்மைதான், அது அனுபவிக்கிறதுன்றது. அதே மாதிரிதான் இப்போ பிரம்மத்தை அறிந்து கொண்டால் பிரம்ம வேத பிரம்மை பவதி அப்படின்றது, பிரம்மத்தை அறிந்து கொண்டால் இவன் பிரம்மமாவே மாறிடுமா அப்படின்னு சொல்றது. இப்ப பிரம்மமாவே மாறிடுவான்னாக்க இவன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, எல்லாரும் ஒத்தம் தெரிஞ்சுட்டா கூட சரி, ஒத்தம் பிரம்ம ஜானத்தை அடைஞ்சிட்டா கூட எல்லாரும் அடைஞ்சிட வேண்டியது தானே. என்ன ஒரு 1.5 மாசம் முன்னாடி இவருடைய அத்தை பேரன் எனக்கு போன் பண்ணி கேட்டான், சின்ன பையன் இப்ப 45 இருக்கும், அவன் வந்து என்ன பண்ணா, நான் சின்ன பையனா பார்த்து அவனுக்கு உபநயம் ஆனதே எனக்கு தெரியும். அவன் என்ன பண்ணா எனக்கு கேட்டான் சில கேள்வி என்ன, அவ கேட்டா இந்த அத்தைத பட்சத்துல எப்படின்னு புரியலையே, ஆத்மா பரமாத்மா ஒண்டிதான் இருக்கு, மீதி எல்லாம் கல்பிதம். அப்படியானாக்க வாக்கியார்த்த ஞானத்தினால மோக்ஷம் சொல்ற மாதிரியும், வாக்கியார்த்த ஞானத்தினால மோக்ஷம்னு சொன்னாக்க எந்த ஆத்மாவுக்கு வாக்கியார்த்த ஞானம் வந்தாக்க மீதி அனைத்து ஆத்மாக்களும் மோக்ஷத்தை அடைவாள் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு நிஜமா தெரியல. ஏன்னா அவ வந்து அத்வைதிகள் தான் சொல்றான் அப்படின்னு, ஏன்னா இத வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. அவ நம்ம யூனிவர்சிட்டியிலேயே ஒருத்தர் இருக்க அத்வைதத்துல கெட்டிக்காரு, அவர் சங்கேதிகள்லாம் போகிறவர், நல்ல அத்வைத வேதாந்தி, நியாயவாசவர், அப்புறம் வேதாத்தியானம் பண்ணவர், அவர்கிட்ட ரொம்ப பிரீதியா இருப்பாரு, தமிழ் பேசுவார். அவர்கிட்டயே கேட்டேன், அவர் சொன்ன சுவாமி இதெல்லாம் எங்க சுவாமி சொல்ல முடியும், இதெல்லாம் அவ்யவஸ்திதம், இதுக்கெல்லாம் வியவஸ்தையே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் என்ன சொன்னாலும் அவ்வளவுதான் பதில் சொல்ல முடியும். அதனால ஒரு ஜீவன் இத மாதிரியாக வந்து பரமாத்மாவுடைய கற்பிதமான ஜீவன் அல்லது உபாதியினால வந்த ஜீவன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணுமே, ஆனால் ஒரே மாதிரி எல்லாருக்கும் இல்லையே. அதனால இது வந்து உபாதியினால கிடையாது பேதம், உபாதியினால பேதம் கிடையாது, சுவாபாவிகமா தான் அது. உபாதின்னா நீ வந்து உபாதியும் உண்மைன்னு வச்சுக்கோ, ஆனா அந்த லோகத்தான் என்ன சொல்லணும், கடைசியில பரமாத்மா தான் ஜீவனாக உபாதியினால வந்தான் அப்படின்னு சொல்லணும். அதுல ஒரு விஷயம் இருக்கு, இப்போ அந்த சூரியன் வந்து 10 குடங்கள்ல ஜலம் இருக்கு, 10 பாத்திரத்துல ஜலம் இருந்துச்சு, 10 சூரியனா தெரிஞ்சது. அந்த குடத்துல ஜலம் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக சூரியன் தெரியுது எல்லாம் சொல்லிட்டோம், அதெல்லாம் அறிஞ்சுப்பட்டோம். ஆனா இப்ப அந்த குடத்துல ஜலத்தெல்லாம் கொட்டிட்டோம், ஒண்ணுமே இல்லை. அப்ப சூரியனே அந்த உபாதி போயிட்டு, அப்ப ஒரு சூரியன் தானே இருக்கு, ஒரு சூரியன் தானே இருக்காது. இந்த ஒரு சூரியன் இருக்கிற சமயத்துல அந்த ஒரு சூரியனுக்கு மீதி எந்த இதுவும் கிடையாதுன்னு எடுத்தோம், அது பாட்டுக்கு பிரகாசிச்சுன்றது. அத மாதிரிதான் இங்கே இருக்கணும். ஒவ்வொரு ஜீவன்களும் நம்ம நித்தியபடி பார்த்துட்டு இருக்கோம். ஈஸ்வரரை பார்த்து யக்ஷம் கேட்டான், அஹன்யஹனி பூதானி, அவன் ஆச்சரியம் கிம் அப்படின்னு கேட்டான். ஆச்சரியம் எது அப்படின்னுட்டு யக்ஷ பிரசனத்துல கேள்வி வரும். அதுக்கு ஈஸ்வரர் சொல்றாரு பதில், அஹன்யஹனி பூதானி கச்சந்தி யமாலயம் சேஷா ஸ்தாவரம் இச்சந்தி ஹிமாச்சரியம் அதப்பரம் அப்படின்னு சொன்னார். அதனால நித்தியப்படி நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஜீவராசிகள்லாம் மரணத்தை அடைஞ்சுட்டே இருக்குது, அந்த மாதிரி பிறந்துட்டே இருக்குது. ஜாதஸ்ரீ திருவாமூர்த்தி திருவங்கன் மகசூஜன்னு பிறக்கிறது இறக்கிறது இதை பார்த்துட்டேதான் இருப்போம். இப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல ஆனா சேஷா ஸ்தாவரம் இச்சந்தி, இருக்கிறவன் மாத்திரம் நான் நிலையா இருக்க போறேன், நான் ஸ்திரமா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இதுதான் ஆச்சரியம்னு அவர் சொன்னார், இதுதான் ஆச்சரியம்னு அவர் சொன்னார். அத மாதிரி நம்ம எப்படி பார்த்துதான் இருக்க முடியும். இப்ப உபாதி, உபாதி உடைஞ்சதுன்னாக்க போயிடுத்துனாக்க அப்ப எல்லா ஆத்மாக்களும் தான் போகணும். இப்ப எந்த ஆத்மா இருக்கு, எந்த ஆத்மா போச்சு, எந்த ஆத்மா இருக்கு இங்க, நீ எப்படி பேதம் சொல்ல போறேன். அதனால அது எப்படி ஒன்னாலும் சொல்ல முடியும். அது அதனாலதான் வைசேடி சூத்திரமா இருக்கு, அப்படின்னு வைசேடி சூத்திரம் கணாதர் வந்து சொல்லிட்டு போட்டார். அவானு சொல்றாரு ஆத்மானகா நானா, பல ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். ஏன் தெரியுமோ, வியவஸ்தாத என்ன வியவஸ்தை, சுகதுக்காதி வியவஸ்தைகள், சுகம் துக்கம் கோபம் தாபம் இது எல்லாருக்கும் வியவஸ்தையாகுது. அது எல்லாருக்கும் கோபம் வருது, எல்லாருக்கும் தாபம் வருது. ஆனால் அந்த கோபத்துல எத்தனையோ வேறுபாடு. பக்கத்தாது குழந்தை நம் மாத்துல வந்து எதையா போட்டு உடைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு எவ்வளவு கோபம் கொத்தினோம். அதே என்னுடைய பொண்ணோ பேரனோ யாரோ ஒருத்தர் எதையாவது உடைச்சுட்டான்னாக்கா சிரிப்பு வருது, கோபம் வந்தா போல நம்ம அடக்கின்றோம். அம்மாது குழந்தையாச்சு. அதனால ஏன்னா ஒரே விஷயம்தான், ஒரு வஸ்து உடஞ்சு போயிடுச்சு, அது வஸ்து யார் உடைச்சா அப்படிங்கறதுலதான் வேறுபாடு. பக்கத்தாத்து குழந்தை உடைச்சது என்ன, அந்த கோபம் அது கோபம் அந்த குழந்தைய அத்தனை சபிக்கணும். அதே நம்மாத்து குழந்தை உடைச்சதுனாக்க குழந்தைதான் உடைச்சது அப்படின்னு கோபம் வந்தாலும் அடக்கிக்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தைய நம்ம வைக்க முடியுமா. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் கோபதாபங்கள் சுகதுக்கங்கள் எவ்வளவு இருக்கு, இது அத்தனையும் இது இல்லையே, பொய் இல்லையே, எல்லாம் வியவஸ்தையா இருக்காது. அதனால இது வந்து இந்த சுகதுக்காதி வியவஸ்தையினால இந்த பிரபஞ்சத்துல வேறுபாடு இருக்கு ஜீவன்கள், ஜீவ பேதம் ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னுட்டு அவர் சொல்ற கணாது. ஆனால் சாங்கியகாரிக வேற மாதிரி போறது, அது அவளும் ஒத்துட்டு இருக்க ஜனன மரண கரணம் பிரதிநயமாது அயுகே புருஷ பகுத்தம் சித்தம் திரைகுண்ய விபரியா செய்வ அப்படின்னு சாங்கிய காரிகையில சொல்ற. என்னது அப்படின்னாக்கா சுகதுக்க வியவஸ்தையினால ஜீவ பேதம் அங்கீகரிச்சாகணும் அப்படின்னுட்டு வைசேஷிகால் சொன்னான்னு சொல்லிட்டோம். சாங்கியாலும் அத மாதிரிதான் சொல்றா. அவ என்ன சொல்ற, அதுக்கு ஜனன ஆத்மா ஒத்தர் தான் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சொன்னுமே ஏன் ஒத்த இன்னைக்கு பிறக்கிறான், இன்னொருத்த நாளைக்கு பிறக்கிறான், இன்னொருத்த இன்னைக்கோ பிறந்துட்டான், இத மாதிரி ஏன் ஜனனம் பேதம் வந்தது. பிறப்பு அதுல பேதம் தெரியறது, மரணத்துல பேதம் தெரியறது, ஸ்திதி இங்க இருக்கிறதே கூட சரி, அதுலயும் பேதம் தெரிகிறது. இது ஏன் வந்தது? அதனால நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே பரமாத்மா தான், பல ஜீவன்களா வருது உபாதியினால அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ ஜனனம் மரணம் ஸ்திதி எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கணும், அத்தனை பேருக்கும் ஒரே சமயத்து தானே இருக்கணும். அப்படி வரலையே, ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, இறப்பு அப்படிதான் இருக்கு, ஸ்திதியும் அப்படிதான் இருக்கு, அனுபூதியும் அப்படிதான் இருக்குது. அதனாலையும் புருஷ பகுத்துவம், இந்த புருஷ பகுத்துவம் இன்னொன்னு ஒண்ணு வந்து கரணங்கள் இந்திரியங்கள், சரீரம் இந்திரியம் மனசு பிராணம் இவைகள்லாம் பிரதிநிதங்கள், பிரதிநிதங்கள் எனக்கு பத்தினாடி பேசிட்டு இருக்காடிய, இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துல மூச்சு வாங்குறது, மூச்சு வாங்குறது. இன்னும் சில பேர் பேசிட்டே இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப பிராணனுடைய பிராணனம் பண்றவன் பிராணனுடைய வியவஸ்தை அதுலயும் பேதம் தெரியறதே, ஒவ்வொருத்தருக்கும் தெரியறது. எங்க கிரகணிக்கு இவளுக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம், அதனால இவளுக்கு வந்து மூச்சு வர்றது கஷ்டமா போயிடும், பணிக்காலம் கொஞ்சம் இதுவான கூட சரி அவ அழாட ஆரம்பிச்சுடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதம். சில பேர் பணியே சுகமா இருக்குது, இவளுக்கு பணின்றது ஒத்துக்க மாட்டேன்றது, நமக்கு கொஞ்சம் ஜலதோஷம் ஏதோ படுத்துறது. இவ்வளோ இந்த இந்திரியங்களோ பிராணனோ மனசோ சரீரமோ எத்தனை பேதம் இருக்குது, அதுவும் பிரதிநியதமா இருக்குது. அதமா அதுவும் இல்ல, இவைகள்லாம் ஒரே சமயத்துல பிரவர்த்திக்கிறதா? எல்லாருக்கும் ஒரே சமயத்துல பிரவர்த்திக்கல, நமக்கே கூட சரி ஒரே சமயத்துல எதுவும் பிரவர்த்திக்கிறது இல்லையே. எல்லாம் எப்படி பிரவர்த்திக்கிறதுனாக்கா வேறுபட்டு வேறுபட்டு தானே பிரவர்த்திக்கிறது. இப்படி வேறுபட்டு வேறுபட்டு பிரவர்த்திக்கிறதுனால இந்த ஜீவன்கள்லாம் ஒரே பரமாத்மா அவங்களுடைய உபாதி கல்பிதங்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, சத்வரஜஸ்தவங்கள் சமஸ்துக்கள் இந்த குணங்கள் இருக்குதே, இந்த சத்வரஜஸ்தவம் எப்படி இருக்குது? பரஸ்பரம் வேறுபட்டு இருக்கா இல்லையா? ஏன் அப்படின்னா ஒருத்தன் சாத்விகனா இருக்கான், ஒருத்தன் ராஜசனா இருக்கான், ஒருத்தன் தாமசனா இருக்கான். ஏன் அந்த மாதிரி இருக்குது? ஒருத்தன் சத்துவகுணத்தோடயே இருக்கான், ஒருத்தன் ஸ்ரீவைஷ்ணவா இல்லாத சாத்விகனா இருப்பா, அவன் அது மாதிரி இருக்கா. அதே ராஜசமா இருக்க இரண்டு உபாசகர்கள்லாம், தாமசம்லாம் விபரீத க்ஷுத்ர தேவதைகளும் செய்கிறவா அப்படின்னு சொல்றோம். சாத்விகால கூட சரி, நம்ம நம்ம ஆச்சாரியான கோபம் வந்தது கிடையாத, சிக்ஷிக்க வந்தது இல்லையா அவளுக்கு, ஆனா அது தாழ்த்தம் இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோபம், ஒவ்வொரு விதமான தாபங்கள் எல்லாம் இருக்கு. அதனாலையும் இந்த இந்த மாதிரி காரணங்கள்னால அவன் சொல்றான் சாங்கியன், ஜீவன் பகுத்துவம் தான் ஜனன மரண கரணம் பிரதிநியமாது அயுகபத் பிரவர்த்தே. அயுகபத் யுகபத்னா ஒரே சமயம், அயுகபத்னாக வெவ்வேறு சமயத்துல பிரவர்த்திக்கிறது. புருஷ பகுத்தம் சித்தம் திரைகுண்ய விபர்யா செய்வ, புருஷ பகுத்தம் பலவிதமான புருஷால் இருக்கா, நாம எல்லாம் ஜீவன் சொல்றோம், சாங்கியெல்லாம் புருஷாள் அப்படின்னு சொல்ற. அத மாதிரி அது நிவாரணா இருக்காளே நையாயிக்காள் வைசேஷிகள் ஆத்மான்னு சொல்ற, தேர்தல் என்ன இருக்கு ஆனா ஜீவராசிகளும் சொல்றது அவ்வளவுதான் அது. அதனால இந்த புருஷ பகுத்தமானது சித்தம் திரைகுண்ய விபர்யா செய்வ, எத்தனை ஹேதுக்கள். இத வந்து சாங்கியம், நம்ம சாங்கியம் சொன்னதை நாமளும் ஒத்துட்டுதான் போயாகணும், நமக்கு அது உண்டு வழி அது. அதனால இந்த ஜீவனுக்கு பேதம் இருக்குது, பரஸ்பரம் பேதம் இருக்குது. இல்ல இல்ல, இது வந்து ஏன் இந்த மாதிரி நீங்க பேதம் சொல்றீங்க? அந்த கரண பேதம் இருக்கே, அதனாலதான் சுகதுக்காதி அவஸ்தை இருக்குது. பரமாத்மா இந்த பரமாத்மா வந்து உபாதி விஷயத்து பல ஜீவன்களாக மாறுறான் அப்படின்னு சொல்றோம், பார்த்தோம். அந்த பல உபதேசாதே பல ஜீவன்கள், அவன் வந்து மனசுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. மனசுன்றது அந்தக்கரணம், அந்தக்கரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறதுனால சுகதுக்காதிகள் வேதம் வருது வேண்டியோ. நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், என் மனசே ஒரு சமயத்துல ரொம்ப உற்சாகமா இருக்கு, இன்னொரு சமயத்துல விபரீதமா இருக்கு. அதனால கஷ்டப்படுறதோ சுகப்படுறதோ மனதனுடைய வேறுபாடுகள் தானே வருது. எல்லாத்தையும் தாங்கிக்க கூடிய ஒரு சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதையும் சந்தோஷமா பார்த்துட்டு போலாம், சந்தோஷமா பார்த்துட்டு போகணும். எங்க நான் உத்தியோகம் பார்த்த இடத்துல அனந்த நாராயணன் ஸ்மார்த்தர் இருந்தார். அவர் என்ன பண்ண, கிரகணி எங்கிட்ட வந்த நான் ரூம்ல உட்காந்துட்டு இருந்தேன், உற்சாகமா சொல்றேன், நாராயணா நான் ஊருக்கு போயிட்டு வா, தமிழையே சொன்னேன், தமிழ் ஊருக்கு போயிட்டேன். என்ன அப்படின்னா, என்ன சார் என்ன செய்யறோம், எங்க அப்பா போயிட்டு வா அப்படின்னு அப்பா செஞ்சுட்டே போறாரு. அவர் சொல்றாரு, என்ன அவருக்கு பார்த்தியா என்ன பண்ணி வைப்பாரு, எத்தனையோ பார்த்துட்டேன், யாரா இருந்தாலும் போக வேண்டியதுதான் பாகணும், அதுல அவர் போயிட்டு என்ன பெரிய கஷ்டப்படுறது அப்படிங்கிறாரு. அவரால முடியுது, நமக்கு சின்ன ஒரு உடம்பு வந்தா கூட கீழே வந்துடுவோம். இதனால மனசனுடைய நிலைகள் இருக்கு பாருங்க, அதனுடைய வேறுபாட்டாளர்தான் சுகம் துக்கம் இதெல்லாம் வருது. பகவானே சொல்றான் ஆறா அத்தியாயம் அஞ்சாம் அத்தியாயத்தெல்லாம் மனசை முதல்ல அடக்கும்போது அதுதான் கடிவாளம், அதை அடக்கிட்டா போறோம் எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாம்னுட்டு. ஆக அதனால உடம்பு பலவா இருந்துட்டு போட்டோம், ஆனால் மனசு ஒவ்வொரு உடம்புக்கும் வேறுபட்டு இருக்குது. அதோட வேறுபாட்டினால்தான் இந்த பிரபஞ்சத்துல பல ஜீவன்களா தெரியுது, பல சுகதுக்கங்கள் பலவிதமாக இருக்கு, இந்திரியங்களுடைய பலவிதமான பிரவர்த்திகள். அதெல்லாம் சொல்லிட்டு போனாமே, தனியா எண்ணத்துக்கு ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு ஜீவன் சொல்லணும், அத மாதிரி சொல்ல வேண்டாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுவும் வராது, அதுவும் வராது. ஏன் அப்படின்னாக்க, நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க ஒரே சமயத்துல அனைத்து சரீரங்களும் பிறந்திருக்கணும், ஒரே சமயத்துல அனைத்து சரீரங்களும் பிறந்திருக்கணும், ஜென்மாவை அடைஞ்சிருக்கணும். அனைத்து சரீரங்களும் ஜென்மாவை அடைஞ்சதுன்னாக்க அப்போ பல சரீரங்கள் இருக்கு, ஒரே சமயத்துல பிறந்திருக்குது, அதுல மனசு வண்டி மாறுபட்டு இருக்கு, அதுக்கு அனுகுணமா இந்திரியங்கள் மாறுபட்டு இருக்குது, அந்த பிரவர்த்தியினால இத மாதிரி சுகதுக்காதிகள்லாம் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இருக்கா லோகத்துல, அத மாதிரி லோகத்துல இல்லையே. சரீரம்ன்றது ஒரே சமயத்துல பிறக்கல, ஒவ்வொருத்தருக்கும் அவ ஆளுக்கு எந்தெந்த காலத்துல வரணுமோ அப்பதான் பிறக்கணும். நீ அப்படியே ஒத்துண்டா கூட இப்ப சரீரங்கள்லாம் பேதம் இருக்கும் இல்லையோ, சரீரங்கள் பேதம் வந்ததுனால அப்போ நமக்கே ஒண்ணு எடுத்துக்கோங்க, நான் பிறக்கச்சே என் உடம்பு என்ன எப்படி இருந்தது, நான் வளர்ற சமயத்துல எப்படி இருந்தது, இப்போ க்ஷயதசை ஏன்னா வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆறுது, இனிமேல் எனக்கு இறங்கிட்டே போறது, அதனால ஒவ்வொரு நாளும் சரீரம் மாறிட்டேதான் இருக்கு. இப்ப சரீர பேதம் எனக்கு ஒத்துருக்கேன், என்னுடைய உடம்பே மாறிட்டே இருக்கிறது இந்த ஜென்மாவிலேயே, இந்த ஜென்மாவிலேயே சரீர பேதம் இருக்குது. இப்போ சரீர பேதம் இந்த ஜென்மாவிலேயே எனக்கு பல விதமா இருக்கலையோ, அதனால பல ஆத்மான்னு சொல்ல முடியுமா, அது ஒரு நாள் சொல்ல முடியாது. அதே மாதிரி எனக்கு நான் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்திருக்கேன், எத்தனையோ ஜென்மாக்கள்ல எத்தனையோ உடம்பு எனக்கு வந்துருக்குது, இந்த ஜென்மாவோட தான் எனக்கு தெரியுது, இது மனுஷ ஜென்மா, அதுல பிராமண ஜென்மா, அதுல சிவவைஷ்ணவ ஜென்மா, அதுல தேசிய சம்பிரதாய ஜென்மா அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த ஜென்மாவில எனக்கு என்ன வந்ததுன்னாக்கா இத மாதிரியாக பல இது வந்ததுன்னு தெரியுது. ஆனா எத்தனை கோடான கோடி ஜென்மாக்கள், இந்த கோடான கோடி ஜென்மாக்கள்ல எனக்கு எத்தனை உடம்பு வந்தது, அத்தனை உடம்பு வந்ததுனால ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற ஆத்மாவா, வேற வேற ஆத்மான்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்ப எப்படி போன ஜென்மாவில பண்ணின கர்ம பலனை இப்ப நான் அனுபவிக்கிறேன். இன்னொன்னு, நீ வேற வேற ஆத்மான்னு சொன்னியானக்கா, இந்த உடம்ப கொண்டு வேற வேற ஆத்மாதான் எனக்கு எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்க, இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறது, இத வந்து சுவாமி சாஸ்திரி சிந்திரையெல்லாம் சாதிச்சிருக்க, குழந்தை பிறக்கிறது, பிறந்த குழந்தைக்கு பசிக்கிறது, அழணும்னு ஏன் தோன்றது, குழந்தை அழறது, குழந்தை அழற சமயத்துல உடனே தண்ணியத்தை கொடுக்குறான், பால் ஊட்டி விடுறா தாயார், உடனே அந்த குழந்தை பால் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி போயிடுறது. அந்த மாதிரி குழந்தை தூங்கி எழுந்துக்கிறது, அப்பா அழறது, அந்த சமயத்துல தனியா தான் படுத்துன்றது, தாயார் எழுந்து அணைச்சிக்கிறான், அந்த தாயாருடைய கதகதப்பு அதுக்கு தெரியறது. இப்போ பிறந்த உடனே பசி அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா, பசிச்சா அழணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு? ஆனால் அந்த குழந்தை வந்து அழறது, அதே பால் சாப்பிட்டாக்க அதுக்கு திருப்தி வந்துடுறது. திருப்தின்னு அது எப்படி தெரிஞ்சது? சாப்பிட்டே வேண்டிதானே, ஆனா சாப்பிடவே இல்லையே, அதிர்ஷ்டமா சாப்பிட்டுட்டா உடனே தூங்கி போயிட்டு இருப்பாங்க. இழந்துட்டாக்க அதுக்கு தனியா அர்ப்பணாமன்னு எப்படி தெரிஞ்சது? சில குழந்தைகள், பழைய வீடியோ கிடைச்சது எனக்கு, பேரனோட வீடியோ 2020 குழந்தை பிறந்தது, பிறந்து ஒரு 4 மாசம் ஆச்சு. அப்போ அவ மடியில வச்சுட்டு இருக்கா குழந்தைய, ஏதோ ஒரு பாட்டு பாடுறது அருள், என்ன பொண்ணு பாட்டு பாடுறது, பாட்டு பாடுற சமயத்தை அந்த பாட்டு பாட்டு தான் அதுவும், அதை கேட்டுட்டு அந்த பேரனுக்கு துக்கம் துக்கமா வருது. 4 மாசத்துல அது என்னன்னு தெரியும், அந்த பாட்டை துக்கம் துக்கமா வந்து அழுது, மூஞ்சி துக்கம் துக்கமா, எத்தனை வாடி பண்ணாலும் அந்த பாட்டை கேட்டதால அழுது, பாட்டை கேட்டாலே அழுது, எங்களுக்கு வேடிக்கையா இருக்கு, அது எப்படி அழுது வந்து அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா இந்த பாட்டை கேட்டா அழணும்? அதே நிஜமா சொல்றேன், அந்த குழந்தை ராத்திரில தூங்கணும், 9 மணிக்கு அவ என்ன பண்ணுவா, என்ன அது குழந்தை படுக்கிறவங்களுக்குமே அதை உள்ள இது பண்ணிட்டுருவான், பண்ணிட்டு தன்னுடைய மடியில வச்சுட்டு அலைபாயுதை பாட்டு வச்சுட்டான், பஜகோவிந்தம் பாட்டு, அதெல்லாம் வச்சுட்டு அந்த பாட்டு அதை கேட்டுட்டே குழந்தை தூங்கிடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பாட்டு வெறும பாடினாலே அழுத வந்து, இன்னொரு பக்கம் இந்த நல்ல பாட்டு அலைபாயுதை தான் கேட்கத்த அதுக்கு சந்தோஷமா தூங்கிடுத்துப்பாங்க. அது யார் சொல்லி கொடுத்தா? இதுக்கு அழணும், இதுக்கு நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்ம வாசனை இல்லாம வருமா? பூர்வ ஜென்ம வாசனை இல்லாம வரவே வராதே. அதனால பல சரீரங்கள், பல ஜென்மாக்கள் நாம் எடுக்கிறோம், பல சரீரங்கள் இருக்குது, பல சரீரங்கள் இருந்தாலும் பல ஆத்மாக்கள் கிடையாது, ஒரே ஆத்மாவுக்கு பல ஜென்மாக்கள்ல பல சரீரங்கள். அதே மாதிரி எப்போ இந்த ஜென்மாவில எனக்கு ஒரே சரீரம் இருந்தா கூட அது ஒவ்வொரு நாளும் மாறிண்டே இருக்கு, எத்தனையோ பேதங்கள் வந்து, அப்படியும் ஆத்ம பேதம் இல்லை. அத மாதிரிதான் மனசு மாறி, ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு மனசு இருக்குது, மனசு வேறுபட்டதுனால ஆத்ம பேதம், அந்தக்கரண பேதத்தை கொண்டு ஆத்ம பேதம் சொல்றோம் அப்படின்னு அவ சொல்றா பாருங்க, அதுவும் தவறான வாதம், அதுவும் சொல்ல முடியாது. எப்படி சொன்னாலும் இதெல்லாம் தோஷம்தான். அது அது மட்டும் இல்ல, பல சரீரங்கள் இருந்தது சௌபரி மகர்ஷிக்கு, பல சரீரங்கள் இருந்தாலும் எல்லா இடத்திலையும் அகம் அகம் அகம் அப்படின்னு ஒரே ஆத்மா அனுபவிதான் இருக்கு. அவர் தன்னுடைய தபோபலத்தினால அவர் வந்து பல சரீரங்கள் எடுத்துட்டார், பல திருமணம் எடுத்துட்டார், அத மாதிரி இவரும் பல சரீரங்கள் எடுத்துட்டார் சௌபரி மகர்ஷி. அதனால பல சரீரங்கள் எடுத்துட்டாலும் ஏகையே ஆத்மா, ஒரு ஆத்மாதான் அப்படின்னு அவருக்கு வந்துதான் இல்லையா? இத மாதிரி எத்தனை பேதங்கள். அதனால நீங்க வந்து அந்தக்கரணத்தை வச்சுட்டு பேதம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னாக்கா, நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், சரீரத்து சரீரம் பல விதமாக இருக்குன்றதுனாலேயே ஆத்மா வேற வேறையா ஆயிட மாட்டோம், ஒரே ஆத்மாவுக்கு பல சரீரங்கள் பல ஜென்மாக்கள்ல கிடைக்கலாம். இந்திரியங்கள் பலவிதமாக இருக்கலாம். ஒரு குழந்தையா இருக்கிறதே பேசுற வாக்கு இந்திரியம் எப்படி இருந்தது? அப்புறம் ஒரு 4 வயசு 5 வயசுல எப்படி பேசுற குழந்தை? 12 வயசுல எப்படி பேசுறோம்? 25 வயசுல எப்படி? திருப்பி 70 வயசு 80 வயசுல அந்த குழந்தைய காட்ட மோசமா பேசுறோம். இதே ஒரு வியக்தி தான். ஆனால் இந்திரியம் தான் வேறுபட்டு இருக்கு. ஆத்மஸ்வரூபம் வேறுபடலையே, ஆத்மஸ்வரூபம் வேறுபடல. அதனால யாரா இருந்தாலும் சரி, இந்திரிய பேதத்தினாலேயோ சரீர பேதத்தினாலேயோ எப்படி ஆத்மா வேறு வேறு அப்படின்னு சொல்ல முடியாதோ அந்த மாதிரிதான் மனசு வேறுபட்டு இருக்குது. மனசு வேறுபட்டு இருக்கிறதுனால ஆத்மா வேற வேறு அப்படின்னு சொல்லவே முடியாது. அது சொன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, அவளுக்கு சரியான ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இவ்வாறு இது ஒரு ஆக்ஷேபம் தான். இன்னும் சில ஆக்ஷேபங்கள்லாம் இருக்கு, அதற்கெல்லாமும் பதில் நிறைய சாதிக்க போற சுவாமி தேசிகன். அத நாளைக்கு சேவிக்கலாம். இதுவும் இவ்வளவு நாள் யோகம், அதனால நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்மத் குரு கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.